மல்லிக மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மல்லிக மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்துற பாடத்திலே மானே, மருதாணி பூசவா மல்லிக மொட்டு மனச தொட்டு.